ஏய் பசங்களா, சைக்கிள் மது வத்தலன்னு என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடாண்ணா. ஓரமா போயா? ஓரம் பாப்பா, ஓரம் போ. ஓரம் போயா? ஓரம் போ. சந்தோஷந்தான் கேட்க போற ரயில கூட முந்தி வருவேன் பந்தயம் அப்பே.